வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் இந்திராபதி மாத்யாதி வரதேஷவரப்ரதம் வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் வந்தே வந்தே வந்தே வந்தே நமாமி நிகிலாதீஷ கிரீட்ட கிருஷ்ண பீகவத் ஹ்ருத்தமஸ்யமனேர் காவம் ஸ்ரீபதே பாத பங்கஜம் வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் வந்தே வந்தே வந்தே வந்தே ஜாம்பூலதாம்பராதாரம் நிதம்பம் சிந்தமீஷிது ஸ்வர்ணமஞ்சீரசம்வீதம் ஆரூடம் ஜகதம்பயா வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் வந்தே வந்தே வந்தே வந்தே சங்கசக்ரகதா பத்மதராச்சிந்த்யா ஹரேர்புஜா பீனவ்ருத்தா ஜகத்ரக்ஷா கேவலோத்யோகினோ நிஷம் வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் வந்தே வந்தே வந்தே வந்தே ஸ்மராமி பவசம் சானுராகாவலோகனம் வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் வந்தே வந்தே வந்தே வந்தே யாயே ரஜஸ்ரமீஷஸ்ய பத்மஜாதி பிரதீட்சிதம் ரூபங்கம் பாரமேஷ்யாதி பததாயி விமுக்திதம் வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் வந்தே வந்தே வந்தே சந்ததம் சிந்தையேனந்தம் அந்தகாலே விசேஷதஹ நைவோதாபுர்க்ருணம் தோந்தம் யத்குணானாம் அஜாதயஹ வந்தே வந்தியம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் வந்தே